அடியா சமச்சாங்கை தந்த மல்லியப்ப அது தானாகத்தான் தந்ததம்ம புல்லரிப்பு. அடியா சமச்சாங்கை தந்த மல்லியப்ப அது தானாகத்தான் தந்ததம்ம புல்லரிப்பு. அடியா சமச்சாங்கை தந்த மல்லியப்ப அது தானாக மனச தூண்டி அது மாமே நினப்ப கூறும். அடி பேச்சு அம்மா மாரியம்மா சேர்ந்து கும்மியடி, ஏ மாமனுக்கு தூது விட்டு பாட்டு சொல்லியடி. அடியா சமச்சா வாங்கி தந்த மல்லியப்பு அது தானாக மறைஞ்சு பார்க்க தோணும். அடி பே